శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్రతి పర్యంత ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. ఇదకు మున్ ఉపన్యాసత్ల బలరామరుడయ ఒరు సాహసంగల్ இந்த பலராமருடைய பெருமைகளை பத்தி நாம பார்த்தோம். இப்ப இந்த கிருஷ்ணருடைய பெருமையை நாம இப்ப பார்க்க போறோம். மறுபடியும் இன்னைக்கு ஏகாதசி, இது ஏகாதசியில அதுவும் உத்தான ஏகாதசின்னு இந்த ஏகாதசிக்கு விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஆவணி மாசத்துல சயன ஏகாதசி வரும், இந்த ஐப்பசி மாசத்துல இது உத்தான ஏகாதசின்னு. இந்த இடப்பட்ட காலத்துல பெருமாள் சயனிச்சுருக்கிறான். வடக்கெல்லாம் இந்த உத்தான சயன ஏகாதசியில இருந்து ஆரம்பிச்சு உத்தான ஏகாதசி பர்யந்தம் இருக்கிற காலத்துல கல்யாணம் மாதிரி நல்ல காரியங்கள்லாம் அனிவாரியமான காரியம் தவிர மீதி இந்த கல்யாணம் மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாளாம். பெருமாள் தூங்கின்றிருக்க, பெருமாள் எழுந்த உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் எப்பவும் முயற்சிதான் இருக்கிறவங்கள. ஆனா நம்ம அந்த மாதிரி எல்லாம் ஒரு பாவிக்கிறோம். அந்த மாதிரி வரைச்சு இன்னைய தினத்துல பரமாத்மாவுடைய விசேஷமான ஒரு கல்யாண குணங்களை, திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்க போறோம். நாரதர் அனுபவிச்சதை நாம இப்ப அனுபவிக்க போறோம். பெருமாள் அவதார திசையில தாம் பெருமாளாக இருந்தும் கூட எல்லாரும் எப்படி நடந்துப்பாளோ அப்படி நடந்து உலகோர்க்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு சன்னிவேசம், அதை நாம இப்ப பார்க்க போறோம். எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா, எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா, உலகத்துல ஒரு சாது நல்லவன்னு பெயர் பெற்றவன், சிறந்தவன்னு பெயர் பெற்றவன், எத்யத் ஆச்சரதி எதெல்லாம் அனுஷ்டிக்கிறானோ தத்ததேவ இதரோ ஜனகா, மீதி ஜனங்கள் எல்லாமும் அவ பண்ணினத்தை தான் பின்பற்றுவா. இப்படி கண்ணன் பண்ணினத எல்லாரும் பின்பற்றணும்ன்றதுக்காக கண்ணன் எந்தெந்த சன்னிவேசத்துல எப்படி எப்படி எல்லாம் ஒரு மனுஷன் பகவதாலிடத்துல பகவானிடத்திலாம் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதெல்லாம் காண்பிச்ச ஒரு விஷயத்தை இன்னைக்கு தினம் பார்க்க போறோம். நாரதர் திரிலோக சஞ்சாரி, எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்க, அந்த நாரதருக்கு ஒரு ஆசை. என்னடா ஆசைன்னா, நரகாசுர வதம் பண்ணிட்டு நரகாசுரன் அந்த குகையில அடைச்சு வச்சிருந்தானே 16,000 பெண்கள், அத்தனை பெண்களையும் விடுவிச்சேர் கண்ணன். அதான் எங்கெங்க இறங்க போறங்களோ போங்கோ அப்படின்னு சொன்னாக்க யாரும் போமாட்டேன்ட்டான். எல்லாரும் நீதான் எனக்கு பர்த்தாவா இருக்கணும், ஆகையால உன்னோடதான் நான் இருப்பேன்னு சொல்லி கண்ணனிடத்திலேயே சரணாகதி பண்ணி அந்த கண்ணனையே பர்த்தாவாகவும் அடைந்தார்கள். இந்த 16,000 பேரையும் ஒரே சமயத்துல கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு, இந்த 16,000 பேரையும் ஒரே சமயத்துல கைப்பிடித்த அந்த 16,000 கல்யாணம் நடக்கிறது. மாப்பிள்ள ஒருத்தர் தான், பெண்ணு 16,000 பேர்கள். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு யோசனை பண்ணி பாக்குறேன். சரி, ஏதோ ஒரு க்ஷண காலத்துல ஏதோ சௌபரி மாதிரி யோகமாயினால 16,000 சரீரத்தை பெருமாள் கண்ணன் எடுத்துட்டு இது வருதோ என்னமோ, இது ஒரு மாய மாதிரி ஒரு தோற்றமா கூட இருக்கலாமோ என்னமோ அவளுக்கு எல்லாம் அப்படின்னு எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப வரைச்சு 16,000 பெண்ணும் ஒரே சமயத்துல வந்து கல்யாணம் பண்ணிண்டு அந்த பசங்களை அது அத்தனை பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறது அது போனா ஒரு கஷண காலம் ஒரு காலத்துல கொஞ்ச காலத்துல நடக்கிற ஒரு விஷயம். அத்தனை பேரோடையும் குர்த்தனம் பண்ணுமே, அந்த 16,000 பேரோடையும் பெருமாள் எப்படி கண்ணன் எப்படி குர்த்தனம் பண்ற, ஏதனா முறை போட்டு உங்காத்துல இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு இல்ல மணிமணி காலமாக முறை போட்டு பெருமாள் அவளோட இருந்துருக்கா, எப்படி அந்த பெண்களுக்கெல்லாம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தலன்றத பார்க்கணும்னு ஒரு எண்ணம். கோழி கூவுமால் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் பாசுரத்துல ஒரு பாசுர திருமங்க ஆழ்வார் நாயகி பாவத்தை ஆசிரியச்சு அனுபவிக்கிறேன், அதாவது பெருமாள் பகவத் அனுபவத்தை சொல்லி சொல்றேன். கோபியர்கள் மாதிரி எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கேன், பெருமாளிடத்துல வாசல் பெருமாளிடத்துல பக்தியோடையும் பிரேமையோடையும் இருந்துட்டு இருக்கா அவள்லாம். இப்ப ஒரு கோபி சொல்றா, ஒரு பெண்ணு சொல்றா, கண்ணா நீ என்னோடயே நீ இருக்கணும், எங்க காத்திலேயே இருக்கணும், எப்பவும் நீ என்னோடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப பெருமாள் சொல்ற, நீ தானே பாத்துட்டு இருக்க, இத்தனை பேரும் என்னோட இருக்கணும் என்னோட இருக்கணும்னு சொல்றாள், நான் ஒத்தன்தானே, ஆகையால நான் எப்படி உன்னோட மாத்திரம் இருக்கிறது, அவளை எல்லாம் வஞ்சனை பண்ணதா ஆயிடாதா அப்படின்னு கண்ணன் சொல்றேன். சரி நமக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிப்போம் அப்படின்னு, இந்த முதல் ஜாமத்துல உங்காத்துக்கு வரேன், அஷ்ட மகிழ்ச்சிகள் இருக்கான்னு வச்சுப்போமே, இந்த ஜாமத்துல உங்காத்துக்கு வரேன், அடுத்த ஜாமத்துல இன்னொரு ஆத்துக்கு வரேன், இன்னொருத்தையோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறேன். இவ எல்லாரோடையும் தீர்மானம் பண்ணிக்கிறேன். அதுல ஒரு தோழி இருக்க, கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கிற ஒத்து, அவ தன் ஜாம கோழின்னு ஒரு கோழி. அந்த ஜாம கோழி என்ன பண்ணும்னா ஒவ்வொரு யாமத்துக்கும் அது வந்து ஒரு சப்திக்கும், அது கோழி கூவும். அப்ப இந்த மாதிரி கூவிடுத்தோம்னாக்க இது முதல் யாமம் ஆயிடுத்தோம், ரெண்டாம் யாமம் ஆயிடுத்தோம், மூணாவது யாமம் ஆயிடுத்தோம், நாலாவது யாமம் ஆகணும் அப்படின்னு எல்லாம் ஒரு கணக்கு. இந்த பெண் பிரதிஷ்டை சென்றிருப்பா, அவளுக்கு ரெண்டாவது யாமம் மூணாவது யாமம்னு எந்த யாமத்துல வரேன்னு சொல்லியிருக்காரோ, அப்ப இந்த ஜாமக்கோழி எப்ப கூவ போறதுன்னு இதுக்கோசரம் காத்துருப்பா, இது கூவாதா கூவா சீக்கிரமா சொல்லாதா, இது இந்த ஜாமக்கோழி இந்த ரெண்டாவது யாமம் வந்துடுத்துன்றத சொல்லாதா, சொல்லிட்டா கண்ணன் வந்துருவேறேன்னு அதையே எதிர்நோக்கி இருப்பா. அவளே என்ன பண்ணுவா, கண்ணன் அந்த ரெண்டாவது யாமம் வந்த உடனே கண்ணன் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கண்ணன் அவரோட இருந்துட்டு இருக்கு. இப்ப அவ என்ன நினைப்பா, இந்த மூணாவது யாமத்துக்கோசரம் அந்த கோழி கூவணும் இல்லையோ, இது கூவாது இருந்துட்டோமே கொஞ்சம் ஏமாந்து போயிட்டோமே, நம்மாட்டிலேயே இன்னும் கொஞ்ச நாள் கண்ணன் இருக்கட்டும்னு அவன் நினைப்பாளாம். அப்ப நினைக்கச்சே கோழி கூவிடுத்தும்னா என்ன பண்றதுன்னு, அதே சப்தம் தான் அதே வாக்கியம் தான், ஆனா அந்த சப்தத்தினுடைய சொல்ற விதம் இருக்க அது மாறுபட்டு போறது. கோழி கூவிடுத்தும்னா அப்படின்னு நினைக்கிற மாதிரி நாரதருக்கு இதெல்லாம் ஒரு யோசனை, இது எல்லாத்தையும் பாக்கணும்னு அவருக்கு ஆசை. இத்தனை பேரோட அவர் எப்படி குர்த்தனம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேருக்கு எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஒரு ஆண்டாளுடைய குர்த்தனம் பண்றதுன்றது எவ்வளவு கஷ்டமா இருந்துட்டு இருக்கு, இத்தனை ஆண்டாளோட கண்ணன் எவ்வளவு வேதனைப்பட போறேன்னு அதையும் பாக்கணும்னு ஒரு ஆசை. சரி எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, பேசணும் அப்ப எந்த திருஷ்டியில நாராயண நாரதர் வந்து இங்க பாக்குற, இத்தனை பேரு கல்யாணம் பண்ணிட்டு கண்ணன் கஷ்டப்படுறேன், இல்ல இத்தனை பேரோட கண்ணன் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன், இல்ல இத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்துறா, ஒத்த ரெண்டு பேர் அழுதுட்டு இருக்காளா, இல்ல சில பேரை மாத்திரம் சந்தோஷப்படுத்துறாரு, சில பேரை சந்தோஷப்படுத்தாத விட்டுறா, இதெல்லாம் பார்க்கணும்னு நாரதருக்கு ஆசையா. அங்கேருந்து துவாரகைக்கு வந்துடுற கண்ணன், இந்த நாரதர் வர துவாரகை இதுக்கு முன்ன அவர் அவ்வளவா கவனிச்சது இல்ல, இப்பதான் வந்து பார்த்த உடனே பிரமாதமா இருந்திருக்கு. துவாரகை பார்த்தோம்னாக்க நரகம் நிகதம் சுரத்வா ததோத்வாகம் கயோஷிதாம் கிருஷ்ணே நைகேன வன்ஹேன பஹ்வீனாம் தந்தி திருஷுஹோஸ்மநாரதாம் சித்திரம் பதைத்ததேகேன வபுஷா யுகபத் பிருதகே கிருஹேஷு ஜெஷ்ட சாஹஸ்ரஸ்ரீய ஏக உதாவகதே. இவர் ஒத்தரா இருந்துட்டு எப்படிதான் இத்தனை பேரோட இருந்துட்டு இருக்கே, அத நாம பார்த்தாகணும்னுட்டு அவர் போனேராம். இது எல்லாருக்கும் இத்தனை பேரோட குத்தனம் பண்ணச்சு, அவர் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை பாக்கிறதுல நன்னா அல்லாடுறானா பாக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்துறா, அது எப்படி சந்தோஷப்படுத்துறாரு அதையும் பாக்கணும்னு ஒரு எண்ணமா. இதுக்காக போறேராம். துவாரகையில போனா பிரமாதமா இருந்துட்டு இருக்கு, துவாரகா அத்தியுதமா இருந்துட்டு இருக்கான். உத்புல்லேந்தீவரம்போஜ கல்ஹார குமுதோத்பலை சுருதேஷு சரஸ்தூச்சை பூஜிதாம் ஹம்சசாரசை. அங்கெல்லாம் பார்த்தோம்னா அங்கங்கெல்லாம் ஜலாசயங்கள், அங்கங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கு. ஒரு இடத்துல பார்த்தோம்னா அப்படியே தாமர புஷ்பம் இருக்கு, ஒரு இடத்துல பார்த்தோம்னா கல்ஹாரம்னு ஒரு புஷ்பம். சதமுக மணிநீலா சாரு கல்ஹார ஹஸ்தான்னு சொல்லி பூமி பிராட்டி கையில கல்ஹாரத்தை வச்சுட்டு இருக்கா. பெரிய பிராட்டியார் தான் கையில வந்து தாமர புஷ்பம் வச்சுட்டு இருப்பா. உத்து கவனிச்சங்கள்னா தெரியும், பூமி பிராட்டி கையில திருக்கையில வச்சுட்டு இருக்கிறதும் பெருமாள் பெரிய பிராட்டியார் ஸ்ரீதேவி கையில இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். அது கல்ஹார புஷ்பம்னு பேரு. இப்படி ஒரு இடத்துல பார்த்தோம்னா கல்ஹார புஷ்பம் இருந்துட்டு இருக்கான், ஒரு இடத்துல தாமர புஷ்பம், ஒரு இடத்துல இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் வாபி கூப்பன் தட்டாக்கங்கள்லாம் பார்த்தோம்னா அங்கங்க பிரமாதமா புஷ்பிச்சிருக்கு. அந்த வரச்சேய அவ்வளவு சோபையோடு இருந்திருக்கான். பிராசாத லக்ஷயின்னவபிஹி ஜுஷ்டான் ஸ்பாடிகா ராஜதைஹி மகா மரகத பிரக்கைஹி ஸ்வர்ணரத்ன பரிச்சதைஹி. அங்கங்க பார்த்தோம்னா பெரிய பெரிய பிராசாதங்கள், அங்க பெரிய மதில் சுவர், அகழி 9 அகழி இருக்கு, 9 பிராசாதம் இருக்கு. ஸ்ரீரங்கத்துல வரச்சே சப்த பிராகார மத்தியே சரசிரம் குளோத் பாசமானே விமானே காவேரி மத்திய தீரே மிருதுதர பனிராட் போகி பரியங்க போகன்னு அங்க ஸ்ரீரங்கத்துல சொல்லி சொல்ற. அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல சேவிக்கிற மாதிரி இங்க பார்த்தோம்னா நமக்காக அந்த ஸ்ரீரங்கத்துல சேவை சாய்க்கிறேன் சப்த பிரகார மத்தியமாக. அவரும் கண்ணன் தான், அவர் ரங்கநாதன் வேற கண்ணன் வேற இல்ல. இந்த துவாரகையில இருந்துட்டு இத்தனை பிராகாரங்கள், 9 பிராகாரங்கள், அந்த 9 பிராகார9 பிராகாரங்கள், அத்தனை பிராகாரங்களோட தாண்டி போறாங்க. விஸ்வகர்மா தானே சிருஷ்டி பண்ணிருக்க, அந்த துவாரகையை நிர்மாணம் பண்ணவரே விஸ்வகர்மா தானே. விஸ்வகர்மாவுக்கு தனக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கிறதோ அவ்வளவு சாமர்த்தியத்தையும் இந்த விஷயத்துல காண்பிச்சிருக்கான். இந்த விஸ்வகர்மா அதை பண்ணிருக்கே பண்ணது. ஆகையால ஒவ்வொரு இடத்துலயும் பாக்குற பார்த்தா அப்படியே மரக்கட்டங்கள்லாம் அப்படியே இதுவா இருக்கான். ஒவ்வொன்றும் ரத்தனங்கள்லாம் இழைச்சிருக்கு. அந்த துவாரகைய பார்க்கச்சேய பிரமிச்சு போயிட்டேறான் நாரதர். சரி, இதுக்குள்ள இத்தனை மதில் சுவரை தாண்டி உள்ளுக்குள்ள போயிட்டேன். உள்ளுக்குள்ள போன உடனே அந்த இடத்துல இத்தனை பேர், 16,000 பேர் இருக்காள் இல்லையோ, அந்த 16,000 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வீடு போட்டுருது. ஒரே ஆத்துல எல்லாரும் இருந்தா கஷ்டம், ஒரே ஆத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு கட்டி கொடுத்துட்டான். ஒவ்வொரு ஆமும் ஒரே மாதிரி அச்சச்சா மாதிரி ஒரே மாதிரி இருக்கான், எல்லாமே அப்படி இருக்கான். தத்ர ஷோடசி சத்ன சஹசிரைஹி சமலங்கிருதம் விவேசைக தபம் சௌரேஹே பத்னீனாம் பவனம் மகதே. அதுல ஒரு பட்சபாதமே இல்ல, எல்லாருக்கும் கட்டி கொடுத்த ஆமும் ஒரே மாதிரி இருந்துருக்கு. அந்த பட்னி அந்த அந்த இடத்துல உள்ள சரி இந்த 16,000 இடம் இருக்கு, எதனா ஒரு உள்ள நம்ம நுழைஞ்சு பார்ப்போம், இங்க என்ன பண்ற பார்ப்போம் கண்ணன் அப்படின்னுட்டு ஒரு கிரகத்துள்ள நுழைஞ்சான். விஷ்டப்தம் வித்ருமஸ்தம்பை வைடூரிய பலகோத்தமைஹி இந்திரநீல மயைஜாலைஹி ஸ்தம்பை மரகதோத்தமஹா. அங்க இருக்கிற தூண்கள்லாம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா அப்படியே இந்திரநீல கல்லால ஆனதாக இருந்துருக்கான், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மரக்கட்ட கல்லால ஆனதாக இருந்துருக்கான், மரக்கட்டத்தோட இருக்கான், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வைரமாக இருக்கான். இப்படி நவரத்னங்களாலேயும் ஜழைக்கப்பட்டதாக ஒவ்வொரு தூணும் அவ்வளவு புறமா இருக்கு. அங்க இருக்கிற விதானங்கள், அதுக்கு மேல விதானங்கள் மொத்தம் பார்த்தோம்னா முத்துக்கள் முத்துப்பந்தல் போட்டிருக்கான். திருவேங்கடமுடையான் உற்சவத்துல முத்துப்பந்தல் உற்சவம்னு ஒரு உற்சவம் ஆச்சரியம். இதெல்லாம் வந்து அந்த கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெப்பு கடிவினையர் இருவினையும் கடியும் வெப்புன்னு சுவாமி தேசிகன் அந்த கண்ணனாக தான் திருவேங்கடமுடியான அனுபவிச்சிருக்க. அந்த பெரியவாள்லாம் அனுபவிச்சு ஏற்படுத்தின உற்சவங்கள் அது. அங்க முத்து பந்தல் வந்து அந்த சீவைக்குண்டத்துல முத்து பந்தல் போட்டிருக்கோம் அப்படின்னுட்டு அந்த பெருமாளுக்கு வாகனங்கள்ல பிரம்மோற்சவத்துல வாகனத்தே ஒரு நாள் வாகனம் முத்து பந்தல் வாகனம்னு அதுல எழுது. இங்க பார்த்தோம்னா விதானம் மொத்தம் அப்படியே முத்தா இருந்திருக்கான். தாந்தைராசன பரியங்கை மண்யுத்தம பரிஷ்கிருதை தாசிபி நிஷ்கண்டிபி சுவாசோபிர் அலங்கிருதம். எத்தனையோ தாசிகள், எத்தனையோ அங்க கட்டில்கள்லாம் தந்தத்னாலான கட்டில்கள், அந்த தாசிகள்லாம் அவள் போட்டுருக்கிற ஆபரணமே அவ்வளவு அமக்கலமா இருந்துருக்கான். அத்தனை பேர் அவ்வளவு பிரமாதமா இருந்துருக்கு. அந்த வீட்டுள்ள நுழைஞ்சேராம் முதல் நாத்துல ஒரு கிரகத்துல ஒரு நுழைஞ்ச ரத்ன பிரதீப நிகரத்யுதிபிகி நிரஸ்துவாந்தம் வழக்கே ஏத்தவனமா. அந்த இடத்துல இருக்கிற அந்த ரத்னங்கள்லாம் ஜால, அந்த ஜால இருக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இந்த பாதுகா சாஸ்திரத்துல சுவாமி பகுரத்ன பத்தின்னு ஒரு பத்தி, அதுல பாதுகையினுடைய ஒரு விசேஷத்தை சுவாமி தேசிகன் அத்தியுத்தமா சாய்ப்பு. அதெல்லாம் இங்கேந்து தான் வருது, இந்த பாகவதத்திலேருந்து தான் வருது. இந்த ரத்ன ஜாலங்கள் ஒவ்வொன்னு இந்திரநீலக்கல்லேருந்து நீளமான ஒரு காந்தி வருது. அங்க அன்னட பக்கத்துல பார்த்தோம்னா மரகத்தம் பச்சைக்கல்லு, அந்த பச்சைக்கல்லேருந்து ஒரு பச்சையா காந்தி வருது. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா இந்த பவழங்கள்ல இருந்து பார்த்தோம்னா சேப்பா காந்தி வருது. வைடூரியத்துல இருந்தும் மாணிக்கத்துல இருந்தும் பார்த்தோம்னா வெளுவிளையன்னு காந்தி வருது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு காந்தி ஏற்படுறது. இந்த விப்ஜியார்னு சொல்லி சொல்லிச்சு, இந்த சயின்ஸ்ல வந்து வெள்ளைன்றது ஒரு வர்ணமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. விவித வர்ணங்கள் பல வர்ணங்களுடைய சேர்க்கை தான் வெள்ளைன்றது. அந்த மாதிரி இது எத்தனை வர்ணையும் சேர்ந்துடுச்சுனாக்க சூரியனுடைய பிரகாசம் மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பிரகாசம் வந்துடுதான். அந்த மண்டபத்துல இவருக்கு கண்ணு கூசர்தான், எங்க கால் வைக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியலையா. நிருத்யந்தி யத்ர விஹிதா கருதூபமட்சை நிர்யாந்தமீட்ச கணபுத்தய உன்னதந்த. இப்போ அந்த இடத்துல ருக்மணி பிராட்டியும் கண்ணனும் உட்காந்துருக்கிறான் ஒரு இடத்துல. அங்க போறலாம், இவர் போறே நாரதர் அங்க போறே. விப்ரோ ததர்ஷ சமர வியஜனேன ருக்மதண்டேன சாஸ்வதபதிம் பரிவீஜயந்தியா. ஒரு விசிறி, இந்த விசிறிக்கு காம்பு இருக்க தங்கத்தாலான காம்பு, அந்த காம்போட விசிறியோட தாயார் ருக்மிணி பிராட்டி கண்ணனுக்கு பரிசரிய பண்ணிட்டு இருக்காளாம், விசிறின் இருக்காளாம். பத்மா தாத்ரீகராம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேஹம். ரங்கநாதன் விஷயத்துல முக்தக ஸ்லோகம் பத்மா தாத்ரீகராம் பரிசித சரணம்னு. அந்த பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியும் ரெண்டு பேருமா இருந்துட்டு அந்த பெருமாளுக்கு பாத சேவனம் பண்ணிட்டு இருக்கா, அப்படிப்பட்ட பெருமாளும் சேவிக்கணும்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இங்க இந்த ஆத்து உள்ள போனோம்னா ருக்மிணி பிராட்டி இந்த தங்க விசிறி, அந்த தங்க காம்போடு இருக்கிற விசிறியோட அவர் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ தம்சன் நிரீட்சிய பகவான் சகசோத்தித శ్రీపర్యంకదహం సకల ధర్మభృతం వరిష్టాన్ ఆనమ్య పాదయుగళం శిరసా కిరీటం జుష్టేన సాంజలిరవి విశదాసనే స్వే. నారదరా పాకరేరా, பார்த்த உடனே அப்படியே ஓடி வரையறான் பெருமாள். இருந்த ஆசனத்துல விட்டு ஏந்து ருக்மணி நாரத பெருமாள் ரெண்டு பேரும் கண்ணன் ரெண்டு பேருமா ஓடி வராளாம். ஓடி வந்து ஆனம்ய பாதயுகளம் சிசா கிரீட துஷ்டேன பெருமாள், கண்ணன் பிரமாதமான கிரீட்டம் சாத்திண்டு அதுல நிறைய மாலை எல்லாம் மந்தார மாலை எல்லாம் இருக்கு, அங்கேயே பாரிஜாத புஷ்பம் எல்லாம் தோட்டத்திலேயே புஷ்பிக்கிறது அதெல்லாம் சாத்திண்டு இருக்கிறான். அந்த கிரீட்டத்தோட அங்கிருந்து நாரதர் வந்த உடனே அவர் கால திருவடியில விழுந்து சேவிக்கிறாராம். தான் சேவிக்கிறதோட மாத்திரம் இல்ல, ருக்மிணி பிராட்டியும் சேவிக்க சொல்றாராம். தான் ஜலிகி அப்படி சேவிச்சுட்டு தான் எந்த சிம்ஹாசனத்துல உட்கார்ந்தாரோ அந்த சிம்ஹாசனத்துல இவரை கைய பிடிச்சு அங்க உட்காந்து வைக்கிறாராம். இதுதான் அவர் பண்றது. சசியாவணிஜரணோ ததபஸ்வசூர்த அபிப்ரத் ஜகத் குரு தரோபி சதாம் பதிர்ஹி. லோகத்துக்கெல்லாம் குருவாக இருந்திருக்கவர் அந்த எம்பெருமான் சாட்சா கொண்டு வர சேர்க்கொண்டார். அப்படி குருவாக இருந்திருக்கிற அந்த பெருமாள் இப்படி இவர் எல்லாருமே இவருண்டு தானே இருந்துருக்கா, அப்படி இருக்கச்சே நாரதருக்கும் நாரதருக்கும் அவர் தானே குருவா இருக்க, அவருக்கு போய் இவர் வந்தனம் பண்ணணுமா, அவருக்கு பாதசேவனம் பண்ணணுமா, அவர் திருவடியில தீர்த்தத்தை சேர்த்து பிரம்மண்ய தேவ இது எத் குணநாம யுக்தம் தஸ்யவய சரண சௌச்சம் அசேஷ தீர்த்தம். பிராமணாளுடைய திருவடியில தீர்த்தத்தை சேர்த்து அந்த திருவடி பட்ட தீர்த்தத்தை எடுத்து தலையில புரோட்சி சென்றவனாக்க நம்மளுடைய மொத்த பாபத்தையும் போக்கடிக்கிறது, அப்படி பிராமணாளுடைய பாதசேவனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தள்ள புரோட்சிச்சிட்டோம்னா எந்த கங்கைக்கும் போவானா எந்த சேத்துக்கும் போவானாமா, அவ்வளவு பரம பவித்திரமானதாம். அப்படி பரம பவித்திரமானது இருக்கச்சே கண்ணன் மாத்திரம் விடுவேறான்னு ஆகையால கண்ணனும் என்ன பண்ற, அவர் பாதசேவனம் பண்ணி அவர் திருவடிக்கு தீர்த்தத்தை இவளை சேர்க்க சொல்லி அந்த தீர்த்தத்தை தலையில புரோட்சிச்சிட்டான். நான் சின்ன பையனா இருக்கத்தையும் பார்த்திருக்கேன், பெரியவளா இருக்கத்தையும் பார்த்திருக்கேன். சுவாமி சுவாமி ஐயா சுவாமி அக்னிஹோத்திர சுவாமி எல்லாம் நம்ம மாத்துக்கு சில விசேஷங்களுக்கு விசேஷ பிரகடனத்துக்கு ஏழுவார். ஏழைச்சு அப்பாவோ அண்ணாவோ என்ன பண்ணுவான்னா அவர் நிச்சயம் உபயோகப்படுத்துற அவர் சந்தியாவந்தம் எல்லாம் பண்றதுக்கு வச்சுருக்கிற சொம்பு இருக்க அந்த சொம்பு நிறைய தீர்த்தம் வச்சுருப்பேன். அந்த சுவாமி ஏழுன உடனே வாசல்ல ஏழுன உடனே அந்த தீர்த்தத்தை திருவடிக்கு சேர்த்துட்டு அப்படி சுவாமி உள்ள போன உடனே அந்த திருவடி பட்ட தீர்த்தம் கீழே இருக்க அந்த தீர்த்தத்தை தள்ள புரோட்சிச்சுண்டு ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வெள்ள வருவார். இதெல்லாம் ஒரு பாகவதால ஆராதிக்கிற முறை இது. நாரதர் பரம பாகவத பரம வைஷ்ணவர், அவர் தேவரிஷி, அவர் அவரை எப்படி ஆராதிக்கணும்ன்றது இவர் சர்வலோக குருவா இருந்தாலும் கூட இப்ப கிருஷ்ணனா தானே அவதாரம் பண்ணிருக்கு, அவதாரம் பண்ணிருக்கச்சே இந்த அவதாரத்துல தான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து காண்பிக்கிறேன். எத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவே ஜனஹா இதரோ ஜனஹான்னு சொல்றதுனால பெரியவாள் எப்படி நடந்துக்கிறாளோ அப்படிதானே மீதி பேரும் நடந்துப்பா, கண்ணன் எப்படி நடந்துக்கிறாளோ அப்படிதான் மீதி பேரும் நடந்துக்கிறான். சம்பூஜ்ய தேவ ரிஷி வரியம் ரிஷி புராண நாராயண நரசக விதினோதிதேன வாண்யாபிபாஷ்யமிதயா மிருதஜுஷ்டயாச்ச பிராஹ பிரபோ பகவதே கரவாமகிம். நாரதரை பார்த்து கேக்குறேன், ஹே பிரபு உமக்கு நாங்க ஏதான பண்ணணுமா, தாசன் உமக்காக காத்துன்னு இருக்கேன், நீர் என்ன நியமிக்கிறாரோ அந்த நியமிக்கிறத நான் பண்றேன் நானு அப்படின்னு சொல்ற. நாரதர் சொல்றாராம், நைவாத்பூதம் தொய் விபோ கில லோகநாதே மைத்ரீ ஜனேஷு சகலேஷு தமஃகலானாம் நிஸ்ரேயசாயஹி ஜகத்ஸ்திதி ரக்ஷணாப்யாம் ஸ்வைராஹவதார புருகாய விதாம சுஷ்டு. மீதி பேருக்கு வேணா தெரியாத இருக்கலாம், கம்சன் மாதிரி இருக்கவனுக்கு சிசுபாலன் மாதிரி இருக்கவனுக்கு வேணா உன்னை பத்தி தெரியாத இருக்கலாம், என்ன மாதிரி இருக்கவள்லாம் வாழ்க்கை எல்லாம் உன்னை பத்தி நன்னா தெரியும். நீ எதுக்காக அவதாரம் பண்ணிருக்கேன்றது எனக்கு நன்னா தெரியும். நீ எதுக்காக அவதாரம் பண்ணிருக்கே? சாது ஜனங்களை ரட்சிப்பு பரித்ராணாய, சாதுனாம் வினாசாய்ச்ச துஷ்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகைகேன்னு அவதார ரகசியத்துல கீதையில சொன்ன மாதிரி எனக்கு தெரியாதண்ணா நீர் இப்படி அவதாரம் பண்ணிருக்கே. திருஷ்டம் தவங்கு யுகளம் ஜனதாப வர்க்கம் பிரம்மாதிபர் ஸ்ருதி விசிஞ்ச மகாத போதம். பிரம்மா முதலானவர்கள்லாம் உம்முடைய திருவடியை எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்கா, உம்முடைய திருவடியை தான் நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கா, யோகிகள்லாம் அந்த உம்முடைய திருவடியை தான் நித்தியம் தியானம் பண்ணிட்டு இருக்கா. அது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது இந்த சம்சாரமாகிற ஒரு கணத்திலேருந்து வெளியில வரத்துக்கு உதாரணமாக அவலம்பமாக இருக்கிறது உம்முடைய திருவடி தானே. எனக்கு மாத்திரம் தெரியாதான்னா நானும் உம்முடைய திருவடியை சேவிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஆனா நீர் எப்படி நடந்துட்டேர் அப்படின்னா உம்முடைய அவதாரத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துட்டேர். சதோன்யத விசத்கேகம் இப்படி நீர் பண்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? நான் எனக்கு என்ன புதுசா எனக்கு ஒன்னும் வேணும், எல்லா லோகத்திலயும் போயிட்டு இருக்குவேன், எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உம்முடைய திருவடிய சேவிக்கணும், அது வந்து எனக்கு உம்முடைய அனுகிரகம் வேணும், அதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேனான். இது சொன்ன உடனே சரியா சந்தோஷம், கொஞ்ச நாய் பேசிட்டு கிளம்பிட்டேன். பக்கத்து இன்னொரு ஆம் இருக்கு, அந்த ஆத்துள்ள நுழையிறான். தத்தோன்ய தவிசத்கேகம் கிருஷ்ண பத்னியாஸ்தனாரதாம் யோகீஸ்வரீஸ்வரஸ்யாங்க யோக மகாயா விவித்தயாம். அந்த ஆத்துல இவர் எப்படி இருக்கேன்னு பாப்போம், அந்த ஆத்துல இருக்கேரா இல்லையா இப்பதான் இங்க பாத்துட்டு வந்தோமே இவர் எப்படி இருப்பேர் பாப்போன்ட்டு போனேறான். அங்க போனா அங்க போனா அங்க சத்யபாமா இருந்துட்டு இருக்காளாம். சத்யபாமாவோடையும் உத்தவரும் உட்காந்துட்டு இருக்கான். சத்யபாமாவும் கண்ணனும் தாயக்கட்டை விளையாடிட்டு இருக்காளாம், சொக்கட்டம் விளையாடிட்டு இருக்காளாம். உத்தவர் பார்த்து சொல்லிட்டு இருக்கான், இந்த தாயக்கட்டை விளையாடுறவளுக்கு தான் தெரியும் இது இந்த காய் இந்த காய் இங்க வைக்கிறதா அங்க வைக்கிறதா அப்படின்றத பத்தி சொல்லுவா. இது கொஞ்சம் புத்திமத்கிருத்தியமா பண்ணாள்னாக்கா ஜெயிச்சிருவா, இது கொஞ்சம் ஏடாவிடமா பண்ணிச்சுனாக்கா இது வெட்டுப்பட்டு போயிடும். அவர் புத்தவர் பார்த்து சொல்லிட்டு இருக்காளாம் சத்யபாமிக்கு, இந்த மாதிரி கண்ணன் ஏமாத்திடுவான், இங்க வைக்காத காய அங்க வைக்காத காயன்னு அவர் சொல்லிட்டு இருக்காராம். அப்போ இப்படி விளையாடிண்டே இருக்கிட்ட இவர் உள்ள நுழையிற, நுழைஞ்ச உடனே அப்படியே ஏந்துட்டு விளையாடுறத விட்டுட்டு அப்படியே ஏந்துட்டு அந்த சத்யபாம உத்தவர் கண்ணன் மூணு பேருமா இப்பதான் புதுசா நாரதரை பாக்குற மாதிரி அவருக்கு திருவடிக்கு தீர்த்தம் சேர்த்து அவர் தன்னுடைய ஆசனத்துல உட்காத்தி வச்சு விசேஷமா எல்லாம் பண்றான். எப்ப வந்தேன் தெரியலையே, நீர் முன்னே வந்துட்டேரா என்ன, நான் ஏதாவது விளையாட்டு சாரஸ்யத்துல ஏதானா அபச்சாரப்பட்டுட்டேன்னா என்ன உம்மிடத்துல தெரியலையே, நீர் எப்ப வந்தேர் அப்படின்னு அவரை கேட்டுண்டு கிரியத்தே கின்னு பூர்ணானாம் அபூர்ணை ரத்மதாதி பிகின்னார். நீர்லாம் பூர்ண காம, அதாவது எதது பெற வேண்டியது எல்லாம் பெற்றவராக இருந்துட்டு இருக்கவ, நாங்கெல்லாம் அப்படி இல்லை, எங்களால உமக்கு என்ன பண்ணணுமோ அத்தை நான் பண்ணி வைக்கிறேன், தேவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அங்க போனா கண்ணன் கேக்குறாராம். அவருக்கு என்ன பதில் சொல்றது? அக்னி அதாபி புருஹினோ பிரம்மன்னு ஜென்மயித சோபனம் குருன்னு, என்னுடைய ஜென்மாவை சோபனமாக ஜென்மமாக ஆக்கு அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பிறவி, அதுவும் ஒரு மனுஷனாக ஒரு பிறந்தான்னாக்க அந்த பிறவி சோபனமான பிறவியாக எப்ப ஆகும்னா பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணாதான் அது சோபனமாக ஆகும். கிருஷ்ணன் தன்னுடைய அவதாரம் கூட சோபனமாக ஆறுது எப்போன்னா நாரதருக்கு கைங்கரியம் பண்ணி பாகவதற்கு கைங்கரியம் பண்ணிதான் அது சோபனமாகும்ன்றதுனால என்னுடைய ஜென்மாவை சோபனமாக ஆக்கிறதுக்கு உமக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லும், நான் பண்றேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாம். தத்ராப்யாச்சஷ்ட கோவிந்தம் லாலயந்தம் சிசூன் சுதானே. இன்னொரு வீட்டுக்கு போறேர், இன்னொரு ஆத்துக்கு போனாக்க குழந்தைகளோட விளையாடிட்டு கொஞ்சிட்டு இருக்கேன். இன்னொரு இடத்துல, இன்னொரு இடத்துல போனாக்க அங்கதான் எண்ணெய் தேய்ச்சி தீசா மாடின்னு இருக்கேன், ஒருத்தர் ஜலம் கொட்டின் இருக்க அங்க எண்ணெய் தேய்ச்சின் இருக்கேன். இன்னொரு இடத்துல போறேர், இன்னொரு ஆத்துக்கு போனாக்க அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த இடத்துல பாத்துமானாக்க. இன்னொரு இடத்துல பாத்துமானாக்க பிராமண உட்காண்டிருந்தோம், பிராமணெல்லாம் உட்காண்டோம், பிராமணெல்லாம் சாப்பிட பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஒரு அஞ்சு நிமிஷம் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன், முடிச்சுட்டு வரேன் கொஞ்சம் சுத்தமா. பிராமணெல்லாம் சாப்பிட பண்ணி வச்சுட்டு இருக்கேன், பிராமணெல்லாம் சாட்டை பிற்பாடுதான் தான் சாப்பிடணுன்றதுக்கோசரம் அவளை சொல்லிருக்கிறான். இன்னொரு இடத்துல போனா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு உட்காந்து இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தோம்னா அப்ப பாத்துட்டு அப்படியே அப்படியே சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிறான். நாரதர் வந்த உடனே அதை விட்டுட்டு அப்படியே ஓடி வரறான். இது ஒரு தர்மசாஸ்திரம் சொல்றேன், நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கேன், யாரோட பேச மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. பெரிய பாகவதால் கணக்கு நம்ம மாத்துக்கு வந்துட்டாள்னாக்க சந்தியாவந்தனம் பண்ணிருந்தா கூட அதை விட்டுட்டு அவளை வரவழைக்கணும். அக்னிஹோத்திரமே பண்ணிருந்தா கூட இப்படிப்பட்ட பாகவதால் கணக்கு வந்துட்டாள்னாக்க அவளை வந்து வரவேற்றுட்டு அப்புறம்தான் மீதி காரியத்தை பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த இடத்துல பாகவதத்துல நமக்கு தெரிவிக்கிறார் ஒவ்வொன்றும். குத்ரச்சித் த்விஜமுக்கேபியோ உதத்தங்கிருத்தாக இதிகாச புராணி ஸ்ரீன்வந்தம் மங்களானிவ பிராமணாலாம் இதிகாச புராணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காளாம். அதெல்லாம் கேட்டு இருக்கிறான் யாரு, இவருடைய புராணத்தை அவரே அவளை சொல்ல சொல்லி இவர் கேட்டு இருக்கிறான். ஹசந்தகா ஹாசிகன்ன இவர் சிரிச்சுட்டு இருக்கிறான். ஒரு இடத்துல எல்லாரையும் சிரிப்பு மூட்டிண்டு தானும் சிரிச்சுட்டு இருந்துட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஆத்துலயும் இருக்கிறத பார்த்த உடனே நாரதருக்கு பிரமிச்சு போயிட்டு இங்க எத்தனை சண்டை போட்டு இருக்க போறாரோ, எத்தனை பேரோட இவர் என்னென்ன அல்லாடின் இருக்காரோ, இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிருந்தது போக ஒவ்வொரு ஆத்துலயும் ஒவ்வொரு கண்ணனா இருந்துட்டு ஒவ்வொரு ஆத்துலயும் சந்தோஷப்படுத்திட்டு பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறத பார்த்த உடனே இது பெருமாள் ஒத்தராலதான் முடியும், வேற யாராலையும் முடியாது அப்படின்னு பார்த்துட்டு விதாம யோகமாயந்தே துர்தர்ஷாம் அப்படி யோகி நாம், யோகிகளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நீ யோகேஸ்வரனாக இருந்துருக்கிற உன்னுடைய பாதம் உன்னுடைய திருவடிகளை நான் வந்து இன்னைக்கு சேவிக்கிறேன். எனக்கு பாக்கியம் என்னன்னா இந்த 16,000 ஆத்துலயும் 16,000 திருவடிகளும் உன்னுடைய திருவடியை நான் சேவிக்கிறேன். அத்தனை பேர்லயும் அப்பப்பா அபூர்வமா அபூர்வமா நான் சேவிக்கிறேன். அனுஜானைகி மான் தேவலோகாஸ்தே எசசா ஆப்ளுதானு, நான் எல்லாம் எதுக்கு வந்தனோ வந்த காரியம் எனக்கு ஆயிடுத்து, எனக்கு விடை கொடுங்க. ஆகையால நான் வந்து பழையப்படி நான் ஒவ்வொரு ஊரா நான் சஞ்சரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேனா. அப்போ பெருமாள் கண்ணன் சொல்றேனான், பிரம்மன் தர்மஸ்ய வக்தாகும் கர்த்தா ததனுமோதிதாம் தம் சிக்ஷையும் லோகம் இமம் ஆசிரிதா புத்திரமாக்கிதான். உமக்கு இப்ப இவருக்கெல்லாம் தெரியும், நான் நித்தியம் உம்மதான் நாராயணா நாராயணன் உம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 16,000 ஆத்துலயும் எனக்கு அர்த்தம் பாத்தியம் ஆச்சமனை எல்லாம் சமர்ப்பிச்சு என்ன பெரிய சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு எனக்கு பூஜை பண்ண, இது வந்து நான் என்னன்னு சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு நாரதர் சொல்றேன். உனக்கு தெரிய உமக்கு நான் சொல்றேன், நான் தான் தர்மத்தை உபதேசம் பண்றவன். தர்மத்தை உபதேசம் பண்றவன் தான் தர்ம அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணும். ஊருக்கு மாத்திரம் உபதேசம் பண்ணக்கூடாது, தான் அனுஷ்டிக்கணும். ஒரு பாகவத தர்மத்தை நான் தான் உபதேசம் பண்றேன், நான் பாகவத தர்மம் பாகவதால் ஒருத்தர் ஆத்துக்கு வந்தா எப்படி நடந்துக்கணும்ன்றத எல்லாரும் அறிந்து கொள்ளணும்ன்றதுக்காக தான் உண்மை இங்க வரவழைச்சதும் உமக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிசரிய பண்ணதும் இதெல்லாம் அதுக்காக தானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அகையால இத்தியாச்சரந்தம் சத்தர்மானு ஆதிஷ்டான் கிரகமேதினாம் தமேவ சர்வ தேகேஷு சந்தமேகம் ததர்சா. இப்படி அவரே எல்லா தேகத்திலையும் இருக்கிறவராக இருந்திருக்கிற பரமாத்மாவாக இருந்திருக்கிற கண்ணனை அவர் பார்த்தே அந்த கண்ணன் மனுஷ்ய பதவி மனுவர்த்தமானகா நாராயணகா, இவன் மனுஷ்ய பதவி மனுஷ்ய சரீரத்தை அடைஞ்சி மனுஷியனாக ஒரு அபிநயம் பண்ணிட்டு இருக்கச்சே மனுஷ தர்மம் என்னமோ அந்த தர்மத்தை காண்பிச்சு கொடுக்கிறேன். நமக்கெல்லாம் அந்த சாது தர்மம் பாகவத தர்மம் எப்படிப்பட்டதுன்றத காண்பிச்சு கொடுக்க ரேமேங்க ஷோடச சகஸ்திர வராங்கனானாம் சவ்ரீட சௌஹ்ரத நிரீட்சண ஹாசஜுஷ்டா, எல்லாரோடையும் 16,000 தேவிமார்களோட சந்தோஷமாக இருந்திருக்கிறவர் அத்தனை தேவிமார்களோடையும் நாரதரை பூஜை பண்ணி அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து தானும் சந்தோஷத்தை அடைஞ்ச எப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை உபதேசம் பண்ற நிலை இன்றைய தினம் நம்மால் அனுபவிக்கப்பட்டது. அது பாகவத தர்மம்ன்றது என்னன்றத பெருமாள் காண்பிச்சு கொடுத்த அத நாரதரும் தன் வாயிலாக உலகோர் உணரணும்ன்றதுக்காக அதை நமக்கும் இவ ரெண்டு பேருடைய ஒரு சேர்க்க சமாகமத்தினால நாமளும் அந்த தர்மத்தை தெரிஞ்சின்றோம். இந்த அத்தியுதமான ஒரு நாரதருடைய கிருஷ்ண தரிசனம் இருந்துருக்க நம்ம எல்லாருக்கும் சாட்சாத் அந்த பெருமாளை இந்த பாகவதத்துல சேவிக்கச்சே அந்த கண்ணநாத்துக்கு நம்ம போயிட்ட மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. அப்படி மகரிஷி சுகர் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி சொல்லியிருக்க அது அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் இத்தனை தேவிமார்களோட எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம